கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா அலையிற சிறுக்கி வாசோ காத்தோட நறுக்கி போடும் என் உசிர மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள கடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே Boy!